ആ ഇപ്പൊ റെക്കോർഡ് ആകെ ആരംഭിച്ചു. ആ ശരി. ஐயா 100வது பாடல் வந்திருக்கும். மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. பெரிய இது மைல்கல் நிற்பேன். தொட்டுட்டோம், தொட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பாடல் எதை பற்றிய பாடல் என்றால், ராமனுடைய அலங்காரத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அங்கு திருமண மண்டபத்தில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த திருமண சடங்குகள் செய்வதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களும் அங்கே வெகு துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. வசிஷ்டர் தான் முன்னின்று அந்த வேள்விச் சடங்குகளை நடத்துவதற்கான தலைமை பொறுப்பை வகித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு பக்கம் அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்க, இங்கே மணமகனை அலங்கரித்து அந்த மணமேடைக்கு அழைத்து வரக்கூடிய அந்த வைபவத்தை பற்றி சொல்ல தொடங்குகிறார் கம்பர். ராமனை எவ்விதமெல்லாம் அலங்கரித்தார்கள் என்பதை சில பல பாடல்களில் கம்பர் வரிசையாக சொல்லி வருகிறார். அதில் ஒரு பாடல்தான் இந்த 100வது பாடல். ராமனை அலங்காரம் செய்ததை பற்றி சொன்ன கம்பர் அடுத்து சீதையை பற்றி சொல்லப் போகிறாரோ என்று நமக்கு உடனே என்ன தோன்றும்? மணமகனுடைய அலங்காரத்தை சொல்லிவிட்டு அடுத்து மணமகள் அலங்காரத்தை சொல்லுவாரோ என்று. அதை அவர் விரிவுபட சொல்லவில்லை. சீதையின் அலங்காரத்தை குறித்து விரிவுபட இங்கு சொல்லவில்லை. ஏனென்றால் சீதையின் அலங்காரத்தை நேற்றைய நிகழ்விலேயே அவர் சொல்லிவிட்டார். நேற்று அந்த பெண் பார்க்கும் படலம் நடந்ததல்லவா? அவர்கள் எல்லோரும் கல்யாண பேச்சுவார்த்தை நடத்திய போது, எப்போது கல்யாணத்தை வைக்கலாம் என்று கூடி பேசும்போது, சீதை அந்த மண்டபத்திற்கு வந்தாள் என்று சொல்லும்போது, சீதை அலங்காரம் செய்யப்பட்டு வந்தாள் என்று சொன்ன இடத்திலேயே சீதையின் அலங்காரம் அத்தனையையும் அவர் சொல்லி முடித்து விட்டார். அதனால் மீண்டும் திரும்ப இந்த திருமணத்திற்காக அவள் அலங்காரம் செய்து கொண்டாள் என்பதை சொல்வது மீண்டும் அதிகபட்சமாக சொல்வது போல் இருக்கும் என்பதனால், மணமகள் அலங்காரத்தை பற்றி விரிவாக சொல்லாமல் மணமகன் அலங்காரத்தை மட்டுமே இங்கு விரிவாக இந்த இடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். இது கம்பருடைய அந்த கதையை கொண்டு செலுத்தும் உத்தி. சொன்னதையே திரும்ப சொல்லிவிடக்கூடாது, அது படிப்பவர்களுக்கு சலிப்பு தட்டக்கூடியதாக மாறிவிடக் கூடும் என்பதை கருதி இங்கு அந்த சீதையினுடைய அலங்கார பகுதியை, அலங்கார நிகழ்வை விரித்து பேசாமல் தவிர்த்து விடுகிறார். ஏற்கனவே சொல்லி விட்டோம் என்பதனால் அதை அவர் தவிர்த்துவிட்டு ராமனுடைய அலங்காரத்தை மட்டும் சற்று விரிவுபட சொல்லியிருக்கிறார். ராமன் எவ்விதமெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டான் என்பதை சொல்லுகிறார். அதில் அவன் பல்வேறு விதமாக ஓமானங்கள் எல்லாம் கொடுத்து சொல்லி வருவார். உதாரணமாக ஒன்றை சொல்லலாம். அவன் தன் மேனியில் வெள்ளை நிற வேட்டியை எடுத்து அணிந்ததை சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், கருங்கடலை வந்து பாற்கடல் சுற்றி கொண்டது போல் இருந்தது என்று சொல்கிறார். அவனுடைய மேனி கருநிற மேனி, அதில் அவன் வெள்ளை நிற ஆடையை எடுத்து உடுக்கிறான், சுற்றி கொள்கிறான். அது எப்படி இருந்தது என்றால், கருங்கடலை பாற்கடல் வந்து வளைத்து கொண்டது போல் இருந்தது என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் ஒவ்வொரு அணிகலன் அவன் அணிவதையெல்லாம் ஒவ்வொரு ஓமானத்தின் மூலம் சொல்லிக்கொண்டே போகிறார் கம்பர். அப்படியே சொல்லிக்கொண்டு போகும்போது இறுதியில் இந்த பாட்டை சொல்லுகிறார். அவனுடைய ஒப்பனையினுடைய உயர்வு எப்படி இருந்தது என்பதை சொல்லுவதற்கு இறுதியில் இந்த பாடலை சொல்லுகிறார். முப்பரம் பொருளுக்குள் முதலை மூலத்தை இப்பரம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை அப்பனை அப்பினுள் அமுதை தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ? சர்வ அலங்காரங்களும் செய்து முடித்தாகிவிட்டது. இப்போது அவனுடைய அலங்காரத்தை பற்றி இறுதியாக சொல்லக்கூடிய கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ, என்னால் அவனுடைய அலங்காரத்தை சொல்ல முடியுமோ என்று சொல்லி நிறுத்திவிடுகிறார். இப்படியெல்லாம் அவர் சொல்வது வழக்கம்தான். வரிசையாக வர்ணித்து கொண்டே வருவார். அவரை போல வர்ணிப்பதற்கு யாரும் இல்லை என்ற அளவிற்கு கற்பனையின் உச்சத்தில் வர்ணனை அமைத்திருப்பார். கடைசியில் தன்னால் முடியவில்லை என்று கைவிரித்து அத்தோடு நிறுத்தி விடுவார். அந்த மாதிரி நாம் சில இடங்களில் ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரி இங்கேயும் ஒப்பனை உரைக்க ஒண்ணுவோம், அவனுடைய ஒப்பனை என்றால் அலங்காரம், அந்த ஒப்பனை என்ற வார்த்தை இப்போது கூட வழக்கத்தில் இருக்கிறது. ஒப்பனை செய்தல் என்ற சொல் பிரயோகம் நடைமுறையில் உள்ள ஒன்றுதான். அலங்காரம் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை அது. ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ, அவனுடைய அந்த அலங்காரத்தை என்னால் எடுத்துரைக்க முடியுமோ என்று கேட்கிறார். ஒண்ணுதல் என்றால் முடிதல், இயலுதல் என்ற பொருள் தரக்கூடிய வினைச்சொல். ஒண்ணுமோ என்னும்போது முடியுமோ, என்னால் இயலுமோ என்ற பொருளில் வருகிறது. அவனுடைய அலங்காரத்தை எடுத்துரைக்க என்னால் முடியுமோ என்று கேட்கிறார். அடுத்து சொல்லுகிறார், இது இறுதியில் அவர் சொல்லக்கூடியது, முதலில் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய அலங்காரத்தை என்னால் சொல்ல முடியுமோ என்று சொல்கிறார். ராமனைத்தான் பலபட பல்வேறு வார்த்தைகளில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ராமனுடைய அந்த அலங்காரத்தை என்னால் உரைக்க முடியுமோ என்று இறுதியில் சொல்லி முடிக்கிறார். ராமனை பல பல்வேறு சொற்றொடர்களால் குறிக்கிறார். முப்பரம் பொருளுக்குள் முதலை, முப்பரம் பொருள் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பரம்பொருள், தலைமை கடவுளர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மும்மூர்த்திகள், அந்த மும்மூர்த்திகளுள் முதன்மையானவன் திருமால்தான் என்பது வைணவ கோட்பாடு. இல்லை, முதன்மையானவன் சிவன்தான் என்பது சைவர்கள் கோட்பாடு. சைவர்கள் இன்னொன்றும் சொல்லுவார்கள், அந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று அந்த மூன்று பேரை பொதுவாக சொல்லுகிறோம் அல்லவா, அதில் அவர்கள் சிவன் என்று அந்த இடத்தில் சிவன் என்றே சொல்லாமல் ருத்ரன் என்று சொல்லி, ருத்ரன் வேறு சிவன் வேறு, சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் கடந்த மூல பரம்பொருள், இந்த மூன்று பேருக்கு அப்பாலான ஒருவன் அவன் என்று அப்படி சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் சைவர்களில் சிலர் சொல்லுவார்கள். அது ஒரு முறை இருக்கிறது, அப்படி சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த மும்மூர்த்திகளுக்கும் தாண்டிய ஒரு மூலமூர்த்தியான ஒரு இறைவன் இருக்கிறான், அவன்தான் எங்கள் சிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த இடத்தில் மூன்று பரம்பொருள்கள், அதாவது மும்மூர்த்திகள், சிவன், பிரம்மா, விஷ்ணு, இவர்களுள் அந்த திருமால் தான், விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருமால் தான் முதலானவர். மற்ற இருவரும் சிவனும் பிரம்மனும் அந்த திருமாலுக்கு கட்டுப்பட்டவர்கள், திருமாலுக்கு உள்ளடங்கி செயல்படுபவர்கள். இது வைணவ கோட்பாடு. அதை மையமாக கொண்டு இந்த சொற்றொடரை கம்பர் பிரயோகிக்கிறார். முப்பரம் பொருளுக்குள் முதலை, அந்த மும்மூர்த்திகளுள் மூன்று பரம்பொருளாக சொல்லப்படுகின்ற அந்த மும்மூர்த்திகளுள் முதன்மை வாய்ந்தவனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை, மூலத்தை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக மூலமாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை, முதல் மூலம் என்றெல்லாம் இங்கு அந்த ராமன் குறிக்கப்படுகிறான். ராமன் திருமாலினுடைய அவதாரம் என்பதனால் திருமாலை குறிக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் ராமனையும் குறிக்கும். திருமால்தான் முப்பரம் பொருளுக்குள் முதலானவன், திருமால்தான் எல்லாருக்கும் எல்லா உலகங்களுக்கும் மூலமானவன். ஆக அந்த முதலை, அந்த மூலத்தை, இப்பரம் துடைத்தவர் என் எய்தும் இன்பத்தை. இப்பரம், இப்பரம் என்பது இங்கு இந்த பூமியின் சம்பந்தத்தை குறிக்கிறது. இந்த பூமி உலக வாழ்க்கையில் நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பந்தத்தை குறிக்கிறது. அந்த பரம் என்ற வார்த்தை இந்த பூமியில் நாம் ஏற்றிருக்கக்கூடிய மனதளவில் நம்மை சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான தொடர்புகளையும் குறிக்கக்கூடிய வார்த்தை அது. அந்த பரம் என்பது, பாரம் என்பதுதான் பரம் என்று வருகிறது. இப்பாரம் இந்த பூமியில் எல்லா விதமான பாரங்களையும் நாம் தலைமையிலே சுமந்து கொண்டு நாம் தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறோம், நமக்குத்தான் அந்த பொறுப்பெல்லாம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நாம் காரியம் ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த செயல்கள் எல்லாம் இறைவனால் செய்யப்படுகின்றன. அதை உணர்ந்தவர்கள் ஞானிகள். அவர்கள் செயல்படும் போது தங்களுக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமலேயே அந்த ஒரு பந்தமற்ற நிலையிலேயே செயல்படுவார்கள். அவர்கள்தான் பரம் துடைத்தவர்கள். தங்களுடைய அந்த பாரத்தை எல்லாம் இறைவன் பக்கத்தில் இறக்கி வைத்துவிட்டு தாங்கள் இலகுவான நிலையில் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். எந்த விதமான பந்தத்திற்குள்ளும் அவர்கள் உள்ளாக மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த இறைவனை அடைந்து இன்பம் அடைவார்கள். அந்த பரம்பொருளாகிய இறைவனை அடைந்து பேரின்ப நிலையை அவர்கள் எய்துவார்கள். அவர்களுக்குத்தான் அந்த பேரின்பம் கிடைக்கும். இந்த உலக சம்பந்தத்திலேயே உழன்று கொண்டிருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த இன்பம் கிடைக்காது. ஆனால் இந்த உலக தொடர்புகளை விட்டவர்கள், தங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு இறைவனிடம் முழுவதுமாக சரணாகதி அடைந்தவர்கள் அந்த இன்பத்தை அடைவார்கள். எனவே இங்கு இன்பம் என்ற வார்த்தை அந்த இறைவனையே குறிக்கிறது. யார் அடையக்கூடிய இன்பம் என்றால், இந்த உலக தொடர்பை விட்டவர்கள், உலக பந்தத்தில் இருந்து விடுபட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அடையக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், இன்பமாக இருக்கக்கூடிய அவனை, அந்த இறைவனை, அப்பனை, எல்லோருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அவனை. அப்பன் என்ற வார்த்தை தந்தை என்ற பொருளில் வழக்கத்தில் உள்ள வார்த்தை தான். அப்பனை, எல்லோருக்கும் அப்பன் அவன்தான். அப்படி இருக்கக்கூடிய அப்பனை வரிசையாக ராமனை வெவ்வேறு வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டே வருகிறார். முப்பொருளும் முப்பரம்பொருளுக்குள் முதல், எல்லோருக்கும் மூலம், இந்த உலக வாழ்க்கையின் தொடர்பை அறுத்தவர்கள் எய்தக்கூடிய இன்பம், அனைவருக்கும் அப்பன் என்று இப்படி வரிசையாக வெவ்வேறு சொற்களில் இறைவனை சொல்லிக்கொண்டே வருகிறார், ராமனை சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்து சொல்கிறார், அப்பினுள் அமுதை. அமுது என்ற வார்த்தையால் ராமனை குறிக்கிறார். அமுதை, அமுதம் போன்ற அந்த ராமனை. அப்பினுள் அமுதை, அப்பு என்ற வார்த்தை நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்பு என்றால் நீர் என்று பொருள். அந்த பஞ்சபூதங்களை சொல்லும் போது அந்த அப்பு என்ற வார்த்தை அந்த வரிசையில் சேர்த்து சொல்லப்படுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்போ தமிழில் பஞ்சபூதங்களை சொல்லும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி என்று தமிழில் அந்த ஐந்து பூதங்களையும் வரிசைப்படுத்தி சொல்வோம். அதையே வட சொற்களில் சொல்லும் போது பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வோம். பிருதிவி என்றால் நிலம், அப்பு என்றால் நீர், வாயு என்றால் காற்று, தேயு என்றால் நெருப்பு, ஆகாசம் என்றால் அந்த வெளி, வெட்ட வெளி பகுதி, அந்த விண்வெளி பகுதி. அது விண்வெளி, மேலே உள்ள வெளி மட்டுமில்லை, எல்லாமே ஆகாசம்தான். நாம் ஆகாசத்துக்குள் தான் இருக்கிறோம். எல்லாமே இந்த வெளிப்பகுதி அத்தனையுமே ஆகாசம்தான். வெளி என்று சொல்லக்கூடியது, ஆகாசம் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் குறிக்கும். நமது அறையில் ஆகாசம் இருக்கிறது, ஆகாசத்திற்குள் தான் நாம் இருக்கிறோம். எல்லா பொருளும் அந்த ஆகாசத்துக்குள் தான், அந்த வெளிக்குள் தான் இருக்கிறது. ஆகாசம் என்றால் நாம் எல்லோரும் மேலே பார்த்து மேலே தான் ஆகாசம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆகாசம்தான் எங்கும் இருக்கிறது. அந்த ஆகாசத்துக்குள் தான் இந்த பொருள்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த வெளிக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. அந்த ஒற்றை பூதத்துக்குள் தான் எல்லா பூதங்களும், மற்ற நான்கு பூதங்களும் அடக்கம். அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை பூதத்திற்குள் தான் எல்லா மற்ற எல்லா பூதங்களும் அடங்கி இருக்கின்றன. ஆக வட சொற்களில் அந்த ஐந்து பூதங்களையும் அவ்வாறு வரிசைப்படுத்தி சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் நீரை குறிப்பதற்கு அப்பு என்று சொல்லுவோம். அப்பு, ஆக அப்பு என்பது நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்பினுள் அமுதை, அவன் நீரில் அமுதமாக இருக்கிறான். பார்க்கடல், பார்க்கடல், அந்த பார்க்கடலில் நடுவே ஒரு அமுதம் போல் அவன் துயின்று கொண்டிருக்கிறான் அல்லவா. யோக நித்திரையில் அரிதுயில் அமர ஈட்டியிருக்கிறான் அல்லவா. அதைத்தான் இங்கு இவ்வாறு சொல்கிறார், அப்பினுள் அமுதை என்று சொல்கிறார். நீருக்கு நடுவில் ஒரு அமுதம் போல் அவன் அந்த அனந்த சயனத்தில் இருக்கிறான். அப்பினுள் அமுதை. அங்கு அப்பு என்பது நீரை குறிக்க வருகிறது. அந்த அந்த வார்த்தை, அந்த நீர் என்பது இங்கு பார்க்கடலை குறிக்கிறது. பார்க்கடலில் பால் தானே இருக்கும், நீர் இருக்காதே. அதை எப்படி நீரில் அமுதம் போல இறைவன் இருக்கிறான் என்று சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி வரும். பார்க்கடலில் அமுதை என்று சொல்லியிருந்தால் மிக பொருத்தமாக இருக்கும். ஆனால் அப்பினுள் அமுதை என்று சொல்வது, பார்க்கடலில் பால் தானே இருக்கும், அதை நீரில் அமுதம் போல அவன் அங்கு கண் துயின்று கொண்டிருக்கிறான், யோக நித்திரையில் இருக்கிறான் என்று சொல்வது பொருத்தமா என்ற ஒரு கேள்வி வரும். அந்த நீருக்கு நடுவே அமுதம் போல் இருக்கிறான் என்று சொல்வது பொருத்தமா என்ற ஒரு கேள்வி வரும். இருந்தாலும் அவ்வாறு சொல்லலாம், ஏனென்றால் அதுவும் திரவம்தான். பாலும் ஒரு வகையில் திரவம்தான். அதனால் திரவத்தை குறிக்க கூடிய ஒரு வார்த்தையாக அப்பு என்பதை எடுத்துக்கொண்டால் அங்கு அதை நாம் நீர் என்ற பொருளிலேயே எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாலையும் நீர் என்ற பொருளிலேயே எடுத்துக்கொண்டு அந்த பார்க்கடலுக்கு நடுவே அவன் அமுதம் போல் இருக்கிறான், அமுதம் போல் யோக நித்திரையில் இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பொருள் பார்க்காமல் அவன் பார்க்கடல் நடுவில் அமுதம் போல் சயனத்தில் இருக்கிறான், ஒரு அமுதம் போல் காட்சியளிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளாமல் அப்பு என்பதற்கு சாதாரண நீராகவே எடுத்துக்கொண்டு, கடல் நீராகவே, சாதாரண கடல் நீராகவே எடுத்துக்கொண்டு, அமுது என்பதற்கு உப்பு என்ற ஒரு பொருள் இருக்கிறது. கடல் நீருக்குள் உப்பு கலந்திருக்கிறது. அது எப்படி கலந்திருக்கிறது என்றால், எங்கும் இடைவிடாமல் கலந்திருக்கிறது. கடல் நீரில் எந்த பாகத்தை எடுத்து நாம் அருந்தினாலும் அது உப்பு கரிக்கும், உப்பு அதில் கலந்திருக்கும். கடல் நீரில் எல்லா இடங்களிலும், நீரின் எல்லா துளிகளிலும், எல்லா அணுக்களிலும் அந்த உப்பு கலந்திருப்பது போல, இந்த உலகம் எல்லாவற்றிலும் இறைவன் வியாபகம் அடைந்திருக்கிறான், எல்லா இடங்களிலும் அவன் பரவி நிறைந்திருக்கிறான் என்பதை குறிப்பதற்காக அப்பினுள் அமுதை என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அது இறைவனுடைய சர்வ வியாபகத்தன்மையை குறிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மிக பொருத்தமாக இருக்கும். அப்பினுள் அமுதை என்பது அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய அந்த உப்பு அந்த கடல் நீரின் எல்லா பரப்பிலும் கலந்திருப்பது போல, உலகத்தின் எல்லா இடங்களிலும் அவன் சர்வ வியாபகமாக நிறைந்திருக்கிறான் என்ற பொருள் தருவதாக எடுத்துக்கொள்ளலாம். அமுது என்பதற்கு உப்பு என்ற பொருள் எடுத்துக்கொண்டு அப்படி பொருள் எடுக்கலாம். இல்லாவிட்டால் அமுது என்பதற்கு சுவை என்ற ஒரு பொருள் உண்டு. சுவை, அமுது என்றால் சுவை. அப்பினுள் அமுதை, தண்ணீரில் ஒரு சுவை இருக்கிறது. தண்ணீருக்கு பொதுவாக சுவை இல்லை என்று சொன்னாலும் கூட, அதை அருந்தும் போது நமக்கு அந்த தண்ணீரில் இருந்து ஒரு சுகம், ஒரு சுவை உணரப்படுகிறது. தண்ணீரை பருகும் போதெல்லாம் அதை நாம் உணர்கிறோம். அந்த தண்ணீரில் இரண்டர கலர்ந்திருக்கிறது அந்த சுவையும் அந்த சுகமும், அந்த குளிர்ச்சி தரக்கூடிய சுகம், அது நமக்கு தாகத்தை தீர்க்கும் போது தரக்கூடிய அந்த சுகம் எல்லாம் அதனோடு அது கலந்திருக்கிறது. அந்த சுவை அந்த தண்ணீரோடு அப்படியே கலந்து இருக்கிறது. அதை போல இறைவன் இந்த உலகத்தில் நீக்கமர கலந்திருக்கிறான். அந்த தண்ணீரில் அந்த சுவை கலந்திருக்கிறது என்பதை நாம் கண்ணால் காண முடியாது. அதை போல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான், சர்வ வியாபகம் பெற்றிருக்கிறான் என்ற அடிப்படையில் அப்பினுள் அமுதை என்ற இறைவனை குறித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பினுள் அமுது அவன், அப்பினுள் அமுதாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அமுதை தன்னையே ஒப்பனை, தன்னையே ஒப்பனை, தன்னைத்தானே ஒப்பாக இருக்கக்கூடியவனை என்று அர்த்தம். அவனுக்கு வேறு யாரும் ஒப்பு கிடையாது, அவனுக்கு அவன்தான் ஒப்பு. ஒப்பு என்றால் இணை என்று அர்த்தம். ஒப்பானவன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அவனுக்கு வேறு யாரும் ஒப்பானவர்கள் கிடையாது, அவனுக்கு அவன்தான் ஒப்பானவன். ஆக தன்னையே ஒப்பனை, தன்னையே தனக்கு தான், தன்னையே தனக்கு ஒப்பாக இருப்பவனை, அப்படிப்பட்ட அவனை, அந்த ராமனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ, அப்படிப்பட்ட அந்த ராமனை அவன் செய்த அலங்காரத்தை பற்றி நாம் உரைக்க ஒண்ணுமோ என்று கடைசியில் முடிக்கிறார். அதுல அந்த இரண்டு வார்த்தைகளும் சிலேடையாக வருகிறது, ஒப்பனை ஒப்பனை என்று பக்கத்தில் பக்கத்தில் வந்து. முதல் ஒப்பனை என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு ஏறிய பெயர்ச்சொல், தன்னையே ஒப்பன், தன்னையே ஒப்பாக இருப்பவன் என்று அர்த்தம், ஒப்பன். அதன் மீது ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு ஏறி ஒப்பனை, ஒப்பாக இருப்பவனை. அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வரிசையாக பல சொற்றொடர்களில் வருகிறது. அந்த முதல் என்பதற்கு மீது ஐ ஏறி முதலை என்று வருகிறது. மூலம் என்பதற்கு மேல் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு ஏறி மூலத்தை என்று வருகிறது. இன்பம் என்பதன் மீது அந்த ஐ ஏறி இன்பத்தை என்று வருகிறது. அப்பன் என்பதன் மீது அந்த ஐ ஏறி அப்பனை என்று வருகிறது. அமுது என்பதன் மீது ஐ ஏறி அமுதை என்று வருகிறது. அதே போல ஒப்பன் என்பதன் மீது ஐ ஏறி ஒப்பனை என்று வருகிறது. அதாவது ஒப்பாக இருப்பவனை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ராமனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ, அதில் எதுவும் உருபு ஏறவில்லை. அந்த கடைசியில் வரக்கூடிய ஒப்பனை என்ற சொல்லில் எந்த உருபும் ஏறவில்லை, அது அப்படியே இயல்பாக நிற்கிறது. ஒப்பனை அலங்காரம் என்ற பொருளில் நிற்கிறது. அப்படி அலங்காரத்தை உரைக்க ஒண்ணுமோ, அவனுடைய அந்த அலங்காரம் உரைக்க ஒண்ணுமோ, அந்த அலங்காரத்தை பற்றி என்னால் உரைக்க முடியுமோ, முடியாது என்று சொல்லி பாடலை நிறைவு செய்கிறார். அதாவது இதனுடைய சாரமான கருத்து ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் என்னவென்றால், ராமனுடைய அலங்காரத்தை பற்றி என்னால் உரைக்க முடியுமா, முடியாது, அவ்வளவுதான் இது சொல்லக்கூடியது. ஆனால் அந்த ராமனை அவர் பல்வேறு வார்த்தைகளால் அடுக்கி சொல்லுகிறார் அல்லவா, அதுதான் இந்த பாட்டினுடைய அழகு. அடுக்கி சொல்லுவதில் வார்த்தை விளையாட்டையும் கொண்டு வந்து சேர்க்கிறார் அல்லவா, அதுதான் இந்த பாட்டினுடைய அழகு. கடைசியில் ஒப்பனை ஒப்பனை என்ற அந்த வார்த்தை அலங்காரம் அமைந்திருக்கிறது. அதே போல முந்திய அடியிலும் அப்பனை அப்பினுள் அமுதை, அடுத்தடுத்து அந்த அப்பு அப்பு என்று அடுத்தடுத்து வருவது, அதுவும் ஒரு அலங்காரமாக இந்த பாட்டில் அமைந்திருக்கிறது. இப்படியாக ஒரு சாதாரண கருத்தை அலங்காரமாக்கி சொல்லுகிறார் கம்பர். ராமனுடைய அலங்காரத்தை என்னால் உரைக்க முடியாது, அவ்வளவுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. அதை ராமனுடைய அலங்காரத்தை தன்னால் சொல்ல முடியாது என்று சொல்ல வந்தவர் தன்னுடைய பாட்டையே அலங்காரப்படுத்தி விடுகிறார். அதுதான் கம்பருடைய கைத்திறன். அப்படி அலங்காரப்படுத்தி இந்த பாட்டை சொல்லி இருக்கிறார். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல வந்து நீங்க ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சொன்னீங்க, இல்ல மூலம் ஆமா கூட மூலத்தை, இன்பம் ஆமா இன்பத்தை, தன் தன்னை, இது மூணு கூட சேரும், அது அதே வரிசையில சேர்த்துக்கலாம் இல்ல? ஆமாமா அமுது சேர்த்துக்கலாம், வரிசையா எல்லாமே அதெல்லாம் அது கூட வரக்கூடிய. இப்பறம்னா இந்த இந்த உலகம்னு அர்த்தம் இல்லையா? இப்பறம் இப்பறம் பாரம் என்றால் பாரம் என்பதுதான் பரம் என்று வந்திருக்கிறது. பரம் என்பது பாரம் என்ற சொல்லினுடைய குறுக்கள் வடிவம். இப்பாரம் துடைத்தவர், இந்த பாரம் தானே நாம் எல்லாம் இந்த உலகத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பொறுப்புகளை நாம் செய்வதாக நினைத்து நம் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் இதை நடத்திவிட வேண்டும், அதை நடத்திவிட வேண்டும் என்று பல்வேறு பாரத்தை நம் மனத்திற்குள் நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஞானிகள் அவ்வாறு சுமப்பதில்லை, அவர்கள் எல்லாவற்றையும் இறக்கி விடுவார்கள். பாரத்தை எல்லாம் இறக்கிவிட்டு இலகுவாக எப்போதும் இருப்பார்கள். அவர்கள் பொறுப்பை தாங்கள் நடத்துவதாக நினைக்க மாட்டார்கள். தங்கள் மூலம் இறைவன் அந்த செயலை செய்கிறான், தங்கள் மூலம் இறைவன் காரியத்தை நடத்துவிக்கிறான் என்று அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் பாரம் அற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்களை சொல்லும்போது பரம் துடைத்தவர் என்று சொல்கிறார் கம்பர். துடைத்தல் என்றால் பாரத்தை நீக்கியவர்கள் என்றார். நீங்கள் பாரம் என்றால் இந்த பாரம்னு சொல்லுவோமா, அந்த அர்த்தத்துல சொல்றீங்களா இல்ல இந்த உலகம்ன்ற அர்த்தத்துல சொல்றீங்களா? பாரம் நம்ம சுமை என்று சொல்கிறோம் அல்லவா, பாரம் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அந்த அர்த்தத்தில் தான். பரம்பொருள்னு சொல்றச்சு, அது பரம்பொருள்னா அது சுமை. வேற, அங்கு அது பரம்பொருள், அது ஏற்கனவே முன்னாடி வந்து விட்டது, முப்பரம்பொருள். அங்கு பரம் என்பது உயர்வு என்ற பொருளில் வருகிறது. பரம் என்றால் உயர்வானது, எல்லாவற்றிற்கும் மேலானது என்ற அர்த்தம். பரம் என்றால் உயர்வு என்ற ஒரு பொருளும் உண்டு, பாரம் என்ற ஒரு பொருளும் உண்டு. பரம், பாரம், சுமை என்ற பொருளும் உண்டு. முதல் அடியில் பரம்பொருள் உயர்வு என்ற பொருளில் வருகிறது. முப்பரம்பொருள் என்ற அந்த சொற்றொடரில் பரம் என்பது உயர்வு, மேலானது, உச்சமானது என்ற பொருளில் வருகிறது. இரண்டாவது அடியில் பரம் என்ற சொல் பாரம் என்ற பொருளில் வருகிறது. சரியா? இதே போல அப்புனுக்கு நீர்ன்ற சொன்னீங்க, அது வந்து அடிக்கடி பிரயோகப்படும் சொல்ல அப்பென்று சொல்லுவது. ஆமாம், அந்த இதில் நீங்கள் வடமொழியில் பஞ்சபூதங்களை சொல்லும்போது இந்த அப்பை எப்போதும் உடன் சேர்த்து தான் சொல்லுவார்கள். அப்பு என்ற வார்த்தையை தான் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். ஆமாம், கேள்விப்பட்டதில்லை நான் இல்லை இதுவரைக்கும். அது நீங்கள் நிறைய கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்கள், யோக மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இந்த பஞ்சபூதங்கள் சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் இப்படித்தான் அப்பு, தேயு, வாயு, பிருதிவி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். தமிழ் படித்து சொல்ல வேண்டும் என்பவர்கள் சொல்லுவார்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி அப்படி சொல்லுவார்கள். சம்ஸ்கிருத வார்த்தையை தங்கள் நடையில் இயல்பாக கையாண்டு எழுதக்கூடியவர்கள் அப்பு, தேயு, வாயு என்ற சொற்றொடரை கையாண்டு எழுதுவார்கள். சரியா? அது அப்பு இலக்கியங்களில் பயின்று வரக்கூடியதான். அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களிலும் ஆங்காங்கே பல இடங்களில் வரும். உதாரணமாக ஒரு பாடல், இரட்டை புலவர்கள் இருந்தார்கள். இரட்டை புலவர்களில் ஒருவர் பார்வையற்றவர், இன்னொருவர் கால் நடக்க முடியாதவர். ஒருவர் குருடர், ஒருவர் முடவர். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தையாசையாக இருந்தார்கள். அவர்கள் மிகச்சிறந்த புலமை பெற்றவர்கள். அதனால் அவர்கள் இருவரும் நட்புடையவர்களாக மாறி ஒருவருக்கொருவர் ஒத்தாசை உடையவர்களாக மாறி கொண்டார்கள். எப்படி மாறி கொண்டார்கள் என்றால், இந்த நடக்க முடியாதவர் இருக்கிறார் அல்லவா, அவரை பார்வையற்றவர் தம் தோளில் சுமர்ந்து கொள்வார். இவருக்கு பார்வை கிடையாது, ஆனால் நடக்க முடியாதவருக்கு பார்வை இருக்கிறது. அவர் இவர் தோளின் மீது இருந்து கொண்டு பாதை காட்டுவார், நீ வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு என்று பாதை காட்டுவார். இவர் சுமந்து கொண்டே போவார். அப்படி அவர்கள் ஊர் ஊர் ஊர் விட்டு ஊர் சென்று கொண்டு பல்வேறு இடங்களில் கோயில் தரிசனம், அரசர்களுடைய தொடர்பு இவற்றையெல்லாம் பெற்று பாடல்கள் பாடிக்கொண்டே வருவார்கள். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அப்படி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு நதிக்கரையில் அமர்ந்து தங்களுடைய ஆடைகளை துவைக்கும் வேலையை செய்கிறார்கள். இவர் நடக்க முடியாதவர் அந்த ஆற்றங்கரையில் போய் அமர்ந்து அந்த துணியை துவைக்க முடியாது என்பதனால் அவர் கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருக்கிறார். ஆற்றங்கரைக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் அமர்ந்திருக்கிறார். இவர் மட்டும் போய் துணியை பக்கத்தில் வைத்து துவைக்கிறார். பார்வையற்றவர் போய் அவர் அந்த ஆற்றுக்குள் உள்ளே இறங்கி போய் அந்த கல்லின் மீது வைத்து துவைக்கிறார். அவருக்கு பார்வை தெரியாவிட்டாலும் அந்த கைகளால், தொடு உணர்வால் அந்த பார்வையை அடையாளம் கண்டுகொண்டு அதன் மீது அந்த துணிகளை வைத்து அவர் துவைத்து கொண்டிருக்கிறார். துவைத்து துவைத்து கல்லில் துவைத்து துவைத்து பக்கத்தில் வைப்பார்கள் அல்லவா, இன்னொரு கல்லில் வைப்பார் அல்லவா, அப்படி வைக்கிறார் அவர். அப்படி வைக்கும்போது என்ன நடந்தது என்றால், ஆற்று தண்ணீர் அடித்து கொண்டு போய்விட்டது. அந்த இவர் துவைத்து இன்னொரு கல்லில் பக்கத்தில் வைத்த அந்த ஆடையை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆடை இவர்களுக்கு என்ன இருக்கும், அது அறையில் சுட்டி கட்டக்கூடிய ஒரு வேட்டி, இரண்டு பேருக்கும், இவருக்கு ஒரு வேட்டி, அவருக்கு ஒரு வேட்டி, மாற்று வேட்டி ஒன்று இருந்திருக்கும், அவ்வளவுதான். அதிகமாக அவர்களுடைய உடைமை அவ்வளவு அவ்வளவாகத்தான் இருந்திருக்கும். அதை அந்த ஆற்று தண்ணீர் அடித்து கொண்டு போய்விட்டது. இவர் பார்வையற்றவர் என்பதனால் அது தெரியவில்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிந்து விட்டது. தள்ளி இருக்கிறார் அல்லவா அந்த நடக்க முடியாதவர், அவருக்கு தெரிந்து விட்டது. அவருக்கு ஐயோ, ஆடையை அடித்து கொண்டு போகிறது ஆற்று தண்ணி, பிடி பிடி அப்படின்னு அவர் அங்கிருந்து கத்துகிறார். இவர் பிடி, இவர் கையை நீட்டி பற்ற பார்க்கிறார், அடித்து கொண்டு போகக்கூடிய அந்த ஆடையை பற்ற பார்க்கிறார். இவருக்கு அது போகும் இடம் தெரியவில்லை, அதை அடித்து கொண்டு போய்விட்டது. உடனே அங்கே இருக்கிறவர் வருந்தி, ஐயோ போய்விட்டதே, நமக்கு இருந்த ஆடை போய்விட்டதே என்று சொல்கிறார். உடனே இவர், இந்த பார்வையற்றவர் பாடுகிறார், இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை உடனே பாட்டில் பதிவு பண்ணி விடுவார்கள், வெண்பாவாக ஏற்றி விடுவார்கள். அதுவும் அந்த பாடலை பாதி பாதியாக பாடுவார்கள். ஒருவர் ஒரு பாதி பாடினால் மற்றொருவர் இன்னொரு பாதியை பாடி அந்த பாடலை பூர்த்தி செய்வார். இவ்வாறாக அவர்கள் பாடுவார்கள். இப்போது இந்த ஆடை போய்விட்டது என்ற வருத்தம் இந்த ரெண்டு பேருக்குள்ளும் இருக்கிறது. முதலாம் அவர் பாடுகிறார், அந்த பார்வையற்றவர் பாடுகிறார். என்ன பாடுகிறார் என்றால், ஆடை போய்விட்டது என்று நீ சொல்கிறாய், ஆமாம் அது போகத்தான் செய்யும். ஏன் போகும் என்றால், அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை எது தப்பாதோ, அப்பிலே தோய்த்திட்டு. அங்க அப்பு என்ற வார்த்தையை அந்த வெண்பாவில் அவர் பயன்படுத்துகிறார். அப்பிலே தோய்த்திட்டு, நீரிலே அதை தோய்த்து எடுத்து அடுத்து அதை நாம் தப்பினால், தப்புதல் என்றால், தப்புதல் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். கிராமத்திலாம் அந்த வார்த்தை இன்னும் வழக்கத்தில் இருக்கிறது. தப்புதல் என்றால் துணியை எடுத்து அப்படியே அடித்தல், அந்த கல்லில் மீது வைத்து அப்படி குத்தி பிழுகுவதைத்தான் தப்புதல் என்று சொல்வார்கள். தப்புதல், அப்படி தப்பி எடுத்தல். அப்படி அடுத்தடுத்து அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை எது தப்பாதோ, நாம் அதை தப்புகிறோம், அந்த ஆடையை வைத்து தப்பு தப்பு என்று தப்புகிறோம், அதனால் அது நம்மை தப்பி போய்விட்டது, நம்மிடமிருந்து தப்பி போய்விட்டது என்று முதலாம் அவர் பாடி முடிக்கிறார். ஒரு முதல் இரண்டு அடியை பாடி முடிக்கிறார். உடனே அடுத்த அவர் ஆறுதல் சொல்லும் விதமாக அடுத்த இரண்டு வழியை பாடுகிறார். வருந்தி பாடக்கூடிய அந்த முதல் வரி இரண்டு வரிக்கும் பின்னால் உள்ளவர் ஆறுதல் சொல்லும்படியாக பாடுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இப்புவியில் இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. கலிங்கம் என்றால் ஆடை என்ற பொருள் உண்டு. கலிங்கம் என்றால் ஆடை. அந்த கலிங்கம் என்ற வார்த்தை கலிங்கத்து பரணியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கு கலிங்கம் என்பது ஒரு நாட்டை குறிக்கும் விதமாக வந்திருக்கும். கலிங்கம் என்ற வார்த்தை, கலிங்கம் என்பதற்கு ஆடை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அந்த ஆடை என்ற பொருளையும் கலிங்க நாடு என்ற பொருளையும் சம்பந்தப்படுத்தி சிலேடையாக கலிங்கத்து பரணியில் ஒரு பாட்டு உண்டு. இக்கலிங் கலிங்கம் குலைந்த வரலாற்றை பாடுகிறோ அப்படின்னு சிலேடையாக ஒரு இடத்தில் ஜெயங்கொண்டார் பாடியிருப்பார். அது தனிப்பாட்டு, அதை விட்டு விடுவோம். ஆக கலிங்கம் என்றால் ஆடை என்ற ஒரு பொருள், அதனால் இவர் பாடுகிறார். இக்கலிங்கம் போனால் என்ன, இந்த ஆடை போனால் என்ன, ஏகலிங்கம் மா மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. இந்த கலிங்கம் போனால் போனால் போய்விட்டு போய் போகுது போகிறது, நமக்கு சொக்கலிங்கம் துணை இருக்கிறது என்று சிவனை கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்மிடம் இருந்து என்னத்தான் போனால் என்ன, அந்த சிவன் நம்மோடு இருக்கிறான். இக்கலிங்கம் போனால் என்ன, அக்கலிங்கம் அந்த சொக்கலிங்கம், அக்கலிங்கமாகி அந்த சொக்கலிங்கம் இருக்கிறார் நமக்கு துணை, அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அந்த பாட்டை முடிக்கிறார் இன்னொரு புலவர். அந்த பாடலில் இந்த அப்பு என்ற வார்த்தையை அந்த கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்பிலே தோய்த்திட்டு அதை அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை எது தப்பாதோ என்ற சொற்றொடர் அதிலே வரும். அதில் அப்பு என்ற சொல் வருகிறது. ஆக அப்பு என்பது இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதிலும் இந்த அலங்கார வார்த்தையை பார்க்கலாம். இதில் இப்போ அலங்காரம் ஒப்பனை ஒப்பனை அப்பனை அப்பினுள் என்று வருவது போல, அதிலும் தப்பினால் நம்மை எது தப்பாதோ, தப்பினால் நம்மை எது தப்பாதோ நாம் தப்பி தப்பி எடுத்தால் அது நம்மை தப்பி போக நம்மை விட்டு தப்பி போகாதோ, அந்த அங்கு அந்த தப்பு தப்பு அந்த அப்படி அந்த வார்த்தை அலங்காரம் வருகிறது. இப்படி வார்த்தை அலங்காரங்களை ஆங்காங்கே புலவர்கள் பயன்படுத்துவார்கள். இதில் கூட நீங்கள் அபிராமி அந்தாதியில் கூட ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உடையாளை ஒழுகு செம்பெட் ஒழுகு செம்பட்டு உடையாளை, உடையாளை உடையாளை என்று இரண்டு இடத்தில் வருகிறது. உடையாளை ஒழுகு செம்பட்டு உடையாளை, முதல் உடையாளுக்கு ஒரு பொருள், இரண்டாவது வரக்கூடிய உடையாளுக்கு ஒரு பொருள். உடையாள் என்றால் எல்லாவற்றையும் உடையவள் என்று ஒரு பொருள். அபிராமியை பற்றி சொல்லும் போது அபிராமி பட்டர் சொல்லுகிறார், உடையாளை எல்லாவற்றையும் உடையவள் அவள், எல்லாவற்றையும் உடையவள் என்றால் எல்லாவற்றுக்கும் எஜமானி அவள் என்ற அர்த்தத்தில் முதலில் சொல்கிறார். உடையாளை எல்லாவற்றையும் உடையவளாக இருப்பவள் இருக்கக்கூடிய அவளை அடுத்து பக்கத்திலேயே சொல்கிறார், ஒழுகு செம்பட்டு உடையாளை, பட்டு உடை அணிந்திருக்கிறார் அதனால் பட்டு உடையாளை என்று சொல்கிறார். அவள் பட்டாடை தரித்திருப்பவள் அந்த அபிராமி, அதனால் அடுத்து பட்டு உடையாளை என்று பயன்படுத்துகிறார். முதல் உடையாள் என்பதற்கு ஒரு அர்த்தம், அடுத்து வரக்கூடிய உடையாள் என்பதற்கு இன்னொரு அர்த்தம். அப்படி வார்த்தைகளை நயமாக கையாள்வார்கள் புலவர்கள். அதை போலத்தான் இங்கு கம்பருடைய பாடலும் அமைந்திருக்கிறது. ஒப்பனை ஒப்பனை என்று பக்கத்தில் பக்கத்தில் அமைந்து வெவ்வேறு பொருளில் அந்த சொற்றொடர் வருகிறது. அதுதான் இதனுடைய அழகு. வேற சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த பாடல் போகலாமா? போகலாம் ஐயா. ஆ இப்படியாக அலங்காரம் செய்து கொண்ட ராமன் அந்த மண மண்டபத்திற்கு வந்து சேருகிறான். சீதையும் அங்கு வந்து சேருகிறாள். மணவினைகளுக்குரிய அந்த சடங்குகள் எல்லாம் அங்கு முறையாக நடத்தப்படுகின்றன. வசிஷ்டர் தான் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்துகிறார். எல்லோரும் அங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் மிக்க ஆர்வத்தோடும் ஆனந்தத்தோடும் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மனம் உருகி பரவச நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே சொன்னபடி அங்கு தேவர்கள் வந்திருக்கிறார்கள், முனிவர்கள் வந்திருக்கிறார்கள், அரசர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள், அந்நகரத்து மக்கள் எல்லாம் வந்து அங்கு கூடியிருக்கிறார்கள். அப்படி மிகப்பெரிய அந்த மண்டபத்தில் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அந்த கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. அந்த கல்யாணத்திற்குரிய அந்த சடங்குகள் எல்லாம் அந்த வைதிக முறைப்படியே நடப்பதை கம்பர் வர்ணித்து சொல்கிறார். அங்கு அந்த வேள்வித்தீ வளர்க்கப்படுகிறது, யாக குண்டம் வளர்க்கப்பட்டு அங்கு அதன் முன்னிலையில் ராமனுக்கும் சீதைக்குமான அந்த திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்தின் போது தாரை வார்த்து கொடுப்பது என்ற ஒரு சடங்கு மிக முக்கியமானது. அதை கன்னிகாதானம் என்று திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. தானம் செய்பவர்கள் பொதுவாக தாரை வார்த்து கொடுத்தல் என்ற ஒரு முறையை அந்த காலத்தில் கடைபிடித்தார்கள். ஒரு பொருளை இன்னொருவருக்கு கொடுக்கும்போது இனிமேல் இந்த பொருளுக்கு எனக்கும் உரிமை கிடையாது, இது உனக்குத்தான் உனக்குரியதுதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நீரை வார்த்து அந்த பொருளை அவர் வசத்தில் கொடுப்பது ஒரு வழக்கம். அதை தாரை வார்த்தல் என்று சொல்லுவார்கள். அதை போல தன்னுடைய மகளை ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய தகப்பனும் அந்த வைபவத்தில் தாரை வார்த்து தன் மகளை அவன் வசம் ஒப்படைப்பது வழக்கம். அதனால்தான் கல்யாணத்தை குறிப்பதற்கு தாரை வார்த்தல் என்ற ஒரு சொல்லும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கென்று எங்கு உங்களுக்கென்று எங்கள் அப்பா என்னை தாரை வார்த்து கொடுத்து விட்டார் என்றெல்லாம் பெண்கள் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சில சமூகங்களில் தாரை வார்க்கிற சடங்கெல்லாம் இருக்காது, ஆனாலும் திருமணத்தை குறிப்பதற்கு அந்த தாரை வார்த்தல் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அவர்கள் தாரை வார்த்து அந்த திருமணத்தை செய்யாவிட்டாலும் பின்னாளில் சொல்லும் போது தாரை வார்த்து கொடுத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை எல்லாம் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். ஆக தாரை வார்த்தல் என்ற சொல்லே திருமணம் என்பதை குறிக்கும் விதமாக வந்துவிட்டது. அதே போல இங்கு சீதையை ராமன் வசம் சேர்க்கின்ற சனகர் தாரை வார்த்து கொடுக்கிறார். ராமனுடைய கையில் தாரை வார்த்து சீதையை ராவணனுடைய மனைவியாக ஆக்குகிறார். அதை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த 101வது பாடல். கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னொடு மண்ணுதி என்னா தாமரை அன்ன தடக்கையின் ஈந்தான். கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர். கோமகன் என்பது இங்கு ராமனை குறிக்கிறது. கோமகன் என்றால் ராஜகுமாரன் என்று அர்த்தம், மன்னர் மகன் என்று அர்த்தம். கோ என்றால் அரசன், அரசனுடைய மகன் கோமகன், இளவரசன். கோமகன் முன் ராஜகுமாரனாகிய அந்த ராமனுடைய எதிரே சனகன் குளிர் நன்னீர். சனகவேந்தனாகிய சீதையினுடைய தகப்பன் குளிர்ச்சியான நல்ல நீரை தாமரை என்ன தடக்கையின் ஈந்தான். அந்த நீரை ராமனுடைய தாமரை போன்ற அகலமான அந்த உள்ளங்கையில் வார்த்தான். அந்த ஈந்தல் என்ற ஈந்தான் என்ற சொல் இங்கு வார்த்தான் என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஈதல் என்றால் கொடுத்தல் என்று அர்த்தம். இங்கு அந்த தண்ணீரை அவன் அப்படி வார்ப்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அது அந்த தண்ணீரை வார்ப்பதோடு அந்த சீதையையும் கொடுக்கிறான் என்பதனால் அந்த ஈந்தான் என்ற வார்த்தையை கம்பர் இங்கு பயன்படுத்தியிருக்கிறார். தாமரை என்ன தடக்கையின் ஈந்தான். அந்த நன்னீர் என்ற வார்த்தை ஈந்தான் என்பதோடு முற்று பெறுகிறது. அந்த நன்னீர் அந்த தாரை வார்க்கக்கூடிய அந்த செயலை குறிக்கக்கூடியதாக அந்த சொற்றொடர் அமைகிறது. குளிர் நன்னீர் தாமரை என்ன தடக்கையின் ஈந்தான். ராமனுடைய தாமரை போன்ற அகலமான அந்த கைகளில் வார்த்தான். அவன் அப்படி வார்க்கும் போது என்ன சொல்லி வார்த்தான் என்பதுதான் அந்த இடையில் உள்ள 2 அடிகளும் சொல்லக்கூடிய செய்தி. பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடு மண்ணுதி என்னா. என்னா என்றால் என்று சொல்லி என்று அர்த்தம். அதை அந்த என்னா என்ற வார்த்தை செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினை எச்சம் என்று இலக்கணத்தில் சொல்லப்படும். இப்போது நாம் பெரும்பாலும் இப்படி சொன்னால் அதை எதிர்மறையாகத்தான் கருதுவோம். அது ஒரு உடன்பாடாக வராமல் எதிர்மறையாக தான் பெரும்பாலும் இப்போது அது வழக்கத்தில் இருக்கிறது. உதாரணமாக ஓடா போனான் என்று நாம் ஒரு வார்த்தை சொல்கிறோம். அப்படி இல்லை, இன்னும் கூட சொல்லிருக்கோம். உண்ணா உண்ணா வந்தான் என்று ஒன்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். உண்ணா வந்தான், உண்ணா வந்தான் என்று இப்போது இந்த காலத்தில் சொன்னால் சட்டென்று நமக்கு என்ன பொருள் தோன்றும் என்றால், உண்ணா வந்தான் என்றால் உண்ணாமல் வந்தான் என்ற ஒரு பொருள் தோன்றும். அதான் எதிர்மறையாகத்தான் தோன்றும், உண்ணாமல் வந்தான். ஆனால் அது உடன்பாட்டிலும் இலக்கண ரீதியாக பொருள் தரக்கூடியது. அதை எந்த இலக்கணத்தில் அந்த சொல்லை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான். உண்ணா வந்தான் என்பதை உண்ணாமல் வந்தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்ணாமல் வந்தான் என்றால் அங்கு உண்ணா என்ற வார்த்தை ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம் உண்ணாமல் வந்தான். அந்த மல் என்பது கெட்டு வந்திருக்கிறது, அந்த உண்ணாமல் அல்லது உண்ணாது என்பதில் அந்த துகரம் கெட்டு உண்ணா என்று குறைந்து நிற்கிறது. அங்கு அது ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சம் என்று எடுத்துக்கொண்டு உண்ணாமல் வந்தான் என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு அது ஒரு அர்த்தம். அது ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சம். அப்படி ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சமாக எடுத்துக்கொள்ளாமல் செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் என்ற ஒரு வினையெச்சம் இருக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் உண்ணா வந்தான் என்றால் உண்டு வந்தான் என்ற பொருள் தரும். உண்ணா வந்தான், உண்டு வந்தான் என்ற பொருளில் வரும். அதற்கு இலக்கண ரீதியாக செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் என்று நாம் அதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அது இடத்திற்கு ஏற்ப எந்த பொருளில் வந்திருக்கிறதோ அந்த இலக்கண ரீதியாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வரும், இலக்கியத்தில் பல இடங்களில் வரும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக ஒரு பாடல், இதுல நன்னெறியில ஒரு பாடல் வருகிறது. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதுல வந்து பெய்யா கொடுக்கும் முகில் பெய்யா கொடுக்கும் என்று ஒரு சொற்றொடர் வரும். பெய்யா கொடுக்கும், பெய்து கொடுக்கும், முகில் முகில் பெய்து தானே கொடுக்கும். பெய்யா கொடுக்கும் என்றால் பெய்து கொடுக்கும் என்பதே பெய்யா கொடுக்கும் என்று அந்த நன்னெறி நூலாசிரியர் அந்த சொற்றொடரை பிரயோகித்திருப்பார். பெய்யா கொடுக்கும் என்றால் பெய்து கொடுக்கும் என்று நாம் அங்கு பொருள் எடுக்க வேண்டும். அப்படித்தான் எடுக்க அங்கே வழி இருக்கிறது. வேறு விதமாக பொருள் பார்க்க அங்கு வழியே கிடையாது. அங்கு அது செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சமாக அந்த சொல் வந்திருக்கிறது. அதை போலத்தான் இங்கு என்னா என்பது என்று என்ற பொருளில் வருகிறது. என்னா என்றால் என்று என்ற பொருள், அது உடன்பாட்டில் வரும். என்னா என்றால் என்று, என்று தாமரை என்ன தடக்கையின் என்றால் என்று சொல்லி தாமரை போன்ற ராமனுடைய தடக்கையில் அந்த தண்ணீரை அவன் வார்க்கிறான். அவன் என்ன சொல்லி வார்க்கிறான் என்று சொல்லி வார்க்கிறான். அவன் என்ன சொன்னான் என்றால், பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னொடு மண்ணுதி என்னா. மண்ணுதல் என்றால் நிலை பெற்று இருப்பாயாக, நிலை பெற்று வாழ்வாயாக என்று அர்த்தம். மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்பது அர்த்தம். இந்த மண்ணுதல் என்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பல இடங்களில் மண் உயிர் என்றெல்லாம் வரும் என்று பார்த்திருக்கிறோம். மண் உயிர், மண் உயிர் என்றால் நிலை பெற்ற உயிர். ரன்னகரம் வரும், மண் உயிர் என்று வரும். அதையே டன்னகரம் போட்டு மண் உயிர் என்று எழுதினால் மண்ணில் உள்ள உயிர்கள் என்று பொருள், இந்த பூமியில் உள்ள உயிர்கள் என்று பொருள் வரும். ரன்னகரம் போட்டு மண் உயிர் என்று எழுதினால் நிலை பெற்ற உயிர் என்ற பொருளை தரும். இங்கு மண்ணுதி என்றால் நீ நிலை பெற்று இருப்பாயாக என்ற பொருளை தருகிறது. மண்ணுதி அது ஏவல் வினை. மண்ணுதி செல்லுதி என்றால் செல்வாயாக என்று பொருள். அதே போல மண்ணுதி என்றால் நிலை பெற்றிருப்பாயாக என்று பொருள். நீ அப்படி நிலை பெற்று வாழ்வாயாக என்று ராமனை நோக்கி சொல்லுகிறார் சனகர். நீ எப்படி நிலை பெற்றிருக்க வேண்டும், என்னுடைய மகளோடு நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னொடு மண்ணுதி. என் மாமகள், என் பேர் மா என்ற சொல்லுக்கு என்ற அந்த ஓர் எழுத்து ஒரு சொல்லுக்கு பல பொருள் பல பொருள் உண்டு. மா என்றால் அழகு என்ற ஒரு பொருள். ஆக மாமகள் என்றால் அழகான என்னுடைய மகள் என்ற அர்த்தம். என் மாமகள், என்னுடைய அழகான மகள் என்ற ஒரு பொருள் தோறும். மா என்றால் பெருமை என்ற ஒரு பொருள் உண்டு. ஆக என்னுடைய பெருமைக்குரிய மகள் என்ற ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி மா என்பதற்கு பொருத்தமான என்ன பொருள் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பல பொருள்கள் உண்டு. என்னுடைய மாமகள் தன்னோடு மண்ணுதி, என்னுடைய பெருமைக்குரிய மகளான இந்த சீதையோடு நீ நிலை பெற்றிருப்பாயாக என்று சொல்லி தாமரை என்ன தடக்கையில் நீந்தான், தாமரை என்ன தடக்கையில் அந்த சீதையை தாரை வார்த்து அவன் கொடுத்தான், அந்த நன்னீர் நன்னீரை ஈந்து கொடுத்தான். அப்படி என் மகளோடு நீ நிலை பெற்று வாழ்வாயாக என்று சொல்வதற்கு ஒரு உவமானத்தை பயன்படுத்துகிறான் சனகன். என்ன உவமானம் என்றால், பூமகளும் பொருளும் என நீ என் மகளோடு சேர்ந்து வாழ்வாயாக என்று சொல்கிறான். பூமகளும் பொருளும் என, அந்த பூமகளும் பொருளும் என என்னும் அந்த சொற்றொடருக்கு, சனகன் சொல்லக்கூடிய அந்த ஓமானத்திற்கு நாம் மூன்று விதமாக பொருள் எடுக்கலாம். அந்த விதமாக கம்பர் அந்த சொற்றொடரை அமைத்திருக்கிறார். பூமகளும் பொருளும் என என்றால் முதலில் என்ன பொருள் எடுக்கலாம் என்றால், பூமகள் என்றால் திருமகள் என்று அர்த்தம். திருமகள் எங்கு இருக்கிறாளோ அங்கு செல்வமும் இருக்கும். திருமகளும் செல்வமும் பிரிக்க முடியாதவை. லக்ஷ்மி இருக்கும் இடமெல்லாம் செல்வம் இருக்கும். லக்ஷ்மியும் செல்வமும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிக்க முடியாத ஒரு சேர்க்கையில் இருப்பவர்கள். எனவே அந்த திருமகளோடு எப்படி எப்போதும் அந்த செல்வம் சேர்ந்து இருக்கிறதோ, அதை போல என் மகளை நீ சேர்த்து கொண்டு எப்போதும் என் மகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பொருள். அது ஒரு பொருள். அது பூமகளும் பொருளும் என்பது, பொருள் என்றால் செல்வம், பூமகள் என்றால் லட்சுமி. லட்சுமியோடு அந்த செல்வம் எப்போதும் சேர்ந்து இருப்பது போல, லட்சுமி எங்கு, லட்சுமி பூமகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருமகள் லட்சுமி எங்கு இருக்கிறாளோ அங்கு அந்த செல்வம் இருக்கும். இங்கு அந்த பூமகள் என்றால் பூவில் இருக்கக்கூடிய மகள். லட்சுமி செந்தாமரை பூவில் இருக்கிறாள் அல்லவா, அதனால் பூமகள் என்றால் அந்த லட்சுமியை குறிக்கிறது, திருமகளை குறிக்கிறது. அந்த திருமகளோடு செல்வம் எப்போதும் சேர்ந்து இருப்பது போல நீ என்னுடைய மகளோடு எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாக முதல் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு பொருள், பூமகளும் பொருளும் என, பூமகள் என்பதை திருமகள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். பொருள் என்பதற்கு பரம்பொருள் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரம்பொருள், பரம்பொருள் என்றால் யாரை குறிக்கிறது, திருமாலை குறிக்கிறது. திருமாலும் திருமகளும் போல நீ என்னுடைய மகளோடு சேர்ந்து வாழ்வாயாக என்று சனகன் சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். திருமாலும் திருமகளும் எப்போதும் இணை பிரியாதவர்கள். திருமால் தன்னுடைய மார்பிலேயே திருமகளை வைத்திருக்கிறான் என்று சொல்லுவது புராண மரபு. அந்த முப்பெரும் தெய்வங்களும் தங்களுடைய மனைவியரை தங்களுடைய உடம்பின் ஒரு பாகமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சிவன் தன்னுடைய ஒரு பாகமாக தன் மனைவியை வைத்திருக்கிறார். நான்முகனாகிய பிரம்மா சரஸ்வதியை தன்னுடைய நாக்கிலேயே வைத்திருக்கிறார். திருமால் தன்னுடைய மனைவியாகிய திருமகளை தன்னுடைய மார்பிலேயே வைத்திருக்கிறார். இப்படி இந்த முப்பெரும் மும்மூர்த்திகளும் தங்கள் நாயகியரை தங்களுடைய உடலின் ஒரு பாகமாகவே வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் பாரதியார் ஒரு பாடலில் பாடினார், ஆதிசக்தி தனை உடலில் அரணும் கோர்த்தான், அயன்னாவில் வாணிதனை அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தினளை செல்வமெல்லாம் சுரந்தருளும் விழியாளை திருவை மார்பில் மாதவனும் ஏந்தினான் என்று சொல்லுவார். இந்த மும்மூர்த்திகளும் தங்கள் மனைவியரை எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் என்பதை பாரதி அந்த பாடலில் சொல்லுகிறார். ஆக திருமால் தன் மனைவியாகிய திருமகளை மார்பிலேயே வைத்திருப்பது போல, எப்போதும் அவளை விட்டு பிரியாமல் அவளை தன்னுடனேயே வைத்திருப்பது போல, நீ என் மாமகள் தன்னோடு மன்னுதி, நீ என் பெருமைக்குரிய மகளோடு இணைந்து வாழ்வாயாக என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கு பொருள் என்பதற்கு பரம்பொருள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். முதலில் சொன்னதற்கு பொருள் என்பதற்கு செல்வம் என்று பொருள் எடுத்துக்கொண்டோம். திருமகளும் செல்வமும் போல என்று பொருள் எடுத்துக்கொண்டோம். இப்போது இந்த பொருளுக்கு, இந்த உரைக்கு, பூமகளும் பொருளும் என்பது என்ற அந்த சொற்றொடரில் பொருள் என்பதற்கு பரம்பொருள் என்று எடுத்துக்கொண்டு, பரம்பொருள் திருமாலை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள், மூன்றாவது பொருள் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பூமகள் என்றால் பூவில் இருக்கக்கூடிய, அதாவது மலரில் இருக்கக்கூடிய திருமகள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளாமல், பூமகள் என்பதற்கு பூமாதேவி என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். பூ என்பது பூமியையும் குறிக்கும். பூ என்ற சொல் மலரை குறிக்கும் விதமாக இப்போது நாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். பூ என்றால் மலர் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் பூ என்பதை பூமியை குறிக்கும் விதமாகவும் நாம் மறைமுகமாக பயன்படுத்துகிறோம். எங்கு பயன்படுத்துகிறோம் என்றால், பூகம்பம் என்ற சொல்லை நாம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறோம். பூகம்பம், நிலநடுக்கம் வந்து விட்டது என்றால் அந்த நிலநடுக்கத்தை சொல்வதற்கு பூகம்பம் என்ற வார்த்தையை நாம் பிரயோகிக்கிறோம். அது பூகம்பம் என்றால் என்ன பொருள் என்றால், கம்பம் என்றால் நடுங்குதல் என்று அர்த்தம். பூகம்பம் என்றால் பூமி நடுங்குதல் என்று அர்த்தம். அங்கு அந்த பூ என்ற சொல் பூமியை குறிக்கிறது, கம்பம் என்ற சொல் நடுங்குதலை குறிக்கிறது. பூமி நடுங்குவது, நிலம் நடுங்குவது தான் பூகம்பம். ஆக பூ என்ற சொல் அந்த ஓர் எழுத்து பூமியையும் குறிக்கும். எனவே பூமகள் என்றால் பூமாதேவியையும் குறிக்கும். பூமாதேவியும் திருமாலினுடைய ஒரு மனைவி தான். அந்த பூமாதேவியும் திருமாலோடு இணை பிரியாது இருக்கக்கூடியவர் தான். ஆக பூமகள் என்பதை பூமாதேவி என்று எடுத்துக்கொண்டு, பொருள் என்பதை பரம்பொருள் ஆகிய திருமால் என்று எடுத்துக்கொண்டு, பூமாதேவி திருமாலோடு எப்போதும் சேர்ந்திருப்பது போல, பூமாதேவியின் திருமாலும் எப்போதும் சேர்ந்திருப்பது போல, நீ என் மகளோடு சேர்ந்திருப்பாயாக என்று திருமால் என்று சனகர் தன்னுடைய மகளை ராமனுக்கு கொடுத்து இவ்வாறு சொல்லி கல்யாணத்தை நடத்தியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக மூன்று விதமாக அந்த ஓமானத்தை நாம் பொருள் பார்க்கும் விதமாக கம்பர் அந்த சொற்றொடரை அமைத்திருக்கிறார். இவ்வாறாக சொல்லி இதனுடைய சாரமான கருத்து, தாரை வார்க்கிறார். தாரை வார்க்கும்போது, அந்த நீரை வார்க்கும்போது சனகன் என்ன சொல்கிறான் என்றால், திருமாலும் திருமகளும் போல நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வாறு சொல்லி கையில் தாரை வார்த்தார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தடக்கைக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? தடக்கை என்றால் பெரிய கை பெரிய கை, என்றால் பெரிய பெரிய கை. கை. பெரிய கை என்னும் போது இங்கு பெரிய என்றால் நாம் மிகவும் அப்படியே பருத்த கை என்ற பொருள் எடுக்கக்கூடாது, நீளமான கை என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீளமானது கையும் பெரிய கை தானே. அது பொதுவாக ஆண்களுக்கு கை நீண்டிருப்பது சாமுத்திரிய லட்சணப்படி சிறந்த லட்சணம். அது கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் அந்த கை நீண்டிருப்பதை சிறப்பான ஒரு லட்சணமாக சொல்லுவார்கள். அதனால் ஆண்களை, சிறப்பான அழகுடைய ஆண்களை குறிக்கும் இடங்களில் எல்லாம் தடக்கை என்ற சொற்களை கவிஞர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். இங்கு உள்ளங்கையில்தான் அந்த நீரை வார்த்திருப்பார்கள். எனவே இங்கு உள்ளங்கையை தடக்கை என்று சொல்லி இருக்கிறார் என்றால், பொதுவாக கையை தடக்கை என்று சொன்னால் அது நீளமான கையை, முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய கையை குறித்தது என்று நாம் பொருள் எடுக்க வேண்டும். இங்கு உள்ளங்கையில் தான் நீரை வார்ப்பார்கள் என்பதனால் தடக்கை என்பதற்கு அகன்ற கை என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ளங்கைகள் அகன்று இருப்பது, ஆண்களுக்கு அகலமான உள்ளங்கை அமைந்திருப்பது சிறந்த லட்சணங்களில் ஒன்று. அகலமான உள்ளங்கை அமைந்திருப்பது. பெண்களுக்கு உள்ளங்கை சிறிய கையாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்களுக்கு அகன்ற கையாக இருக்க வேண்டும். இதில் லட்சண இலக்கணம். அந்த அடிப்படையில் ராமனுடைய அந்த உள்ளங்கை அகன்று இருந்ததனால் அந்த கையை தடக்கை என்று சொல்கிறார். தடக்கை என்பதற்கு இங்கு அகலமான உள்ளங்கை என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தடக்கை என்றால் பெரிய கை என்பதுதான் அதனுடைய சொற்பொருள். ஆனால் நாம் அந்த இடத்திற்கு ஏற்ப அகலமான அவனுடைய அந்த உள்ளங்கை என்று பொருள் எடுத்துக்கொள்ள. நன்றிங்க ஐயா. இங்க மாமகள் தன்னோடு மன்னதின்னு இருக்கு. தன்னோடுனா வந்து ராமனை குறிக்குது ஐயா. இந்த தன் என்பது அந்த அந்த மாமகளையே குறிக்கிறது. அது நாம் இப்போது கூட அந்த தன் என்ற வார்த்தையை நாம் கூடுதலாக பயன்படுத்துவோம். அந்த அப்படி பயன்படுத்துவது அது அது ஒரு அந்த அந்த எழுவாயையே குறிக்கும். உதாரணமாக, உன்னோடு நான் வந்தேன் என்று நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது சில நேரங்களில் சேர்த்து உன்றனோடு வந்தேன் என்று சொல்லுவோம். அந்த உன் என்பதோடு ஒரு தன்னையும் சேர்த்து உன்றனோடு நான் வந்தேன் என்று சொல்லுவோம். அந்த தன் அங்கே சேர்த்து கொள்வோம். அந்த தன் சேர்த்து சொல்வது ஒரு வழக்கம். அது கூடுதலாக அந்த தன் என்பது அந்த முதலில் சொன்ன அந்த வார்த்தையே குறிக்கக்கூடியதுதான். மாமகள் தன்னோடு என்பது அந்த மாமகளையே குறிக்கிறது. அந்த தன் என்பதற்கு நான் சிறப்பான பொருள் பார்க்க வேண்டியதில்லை. மாமகளோடு என்பதுதான், மாமகள் தன்னோடு என்பது எல்லாம் சேர்ந்து மாமகளோடு என்ற பொருளைத்தான் தருகிறது. அந்த தன் என்பது கூடுதலாக அந்த வந்து நின்று அந்த மாமகள் என்ற பொருளையே தான் தருகிறது. சரி ஐயா, அதுல நீ வந்து ராமனை குறிக்கிறது இல்லையா? முந்திய வரியில் ஆ, நீ நீ என் என்பதுதான் மாமன். ராமனை குறிக்கும். ஆமாம், நீ என்பது ராமனை குறிக்கும். நீ என் மாமகள் தன்னோடு மன்னிதி, நீ என் மாமகளோடு மன்னிதி, அவ்வளவுதான். அந்த தன்னோடு என்பது கூடுதலாக அந்த தன் என்பது அங்கு வந்திருக்கிறது. அவன் சரி, தன்னோடு, அவன் தன்னோடு அவள் பேசவில்லை. அந்த அவன் என்பது தன், சும்மா நாம் கூட இப்போது அந்த தன் என்பதை கூடுதலாக அங்கங்கே பிரயோகிப்போம். மன்னுதீன என்ன சொன்னீங்க? மன்னுது என்றால் நிலை பெற்றிருப்பாயாக என்றார். அது ஏவல் வினை. மன்னுதல் என்றால் நிலை பெறுதல், மன்னுதி என்றால் நிலை பெற்றிருப்பாயாக, அவனை நோக்கி சொல்லுவது. செல்லுதி என்றால் செல்லுவாயாக, பேசுதி என்றால் பேசுவாயாக. பேசு, நாம் இப்போது பேசு என்று என்று மட்டும்தான் சொல்வோம். பேசு, நீ பேசு. அதை கூடுதலாக பேசுதி என்றும் சொல்லலாம். கூடுதலாக ஒரு எழுத்து சேர்த்து பேசுதி என்றும் சொல்லலாம். இரண்டுமே ஒரே பொருள் தான். பேசு என்பதும் பேசுதி என்பதும் ஒரே பொருள் தான். அதே போல மண்ணு என்று சொல்வதும் மண்ணுதி என்று சொல்வதும் ஒரே பொருள் தான். நிலை பெற்று இருப்பாயாக என்று அர்த்தம். மண்ணுனா நிலையாகன்னு சொல்லுவோம், நிலையாக மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்று அர்த்தம். மண், நிலை பெறுதல். நிலை பெறுதல், மண்ணுதல். ஏது மரியாதை தகுதி அதுக்காக சொல்றாரா மண்ணுதின்னு? மரியாதை மரியாதை கிடையாது அங்கு, ஒருமையில தான் சொல்கிறார். அது ஒருமைதான். அது அதை முன்னிலை ஏவல் ஒருமை. அதை இலக்கண ரீதியாக சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு மன்னுதி என்பதற்கு என்ன இலக்கணம் சொல்ல வேண்டும் என்றால் முன்னிலை ஏவல் ஒருமை, அவ்வளவுதான். அது ஒருமைதான். ஏவல் பன்மை வரும், அப்படின்னா மண்ணுதிர் என்று வரணும். மண்ணுதிர், மண்ணுயிர்களாக என்று வரணும். அப்படி வரவில்லை இங்கு. மண்ணுதி என்று தான் வருகிறது, ஒருமையில் தான் வருகிறது. ராமனை ஒருமையில் தான் சொல்லுகிறார். அங்கு நீ எல்லாருமே என்று எல்லாரும் இரண்டாவது வரியிலையும் சொல்றார் இல்லையா? அதனால நீ என்று ஒரு சொல்கிறேன். ஆமாம், இல்ல, பொதுவா பாடல்களில் நாம் எல்லா இடத்திலும் பார்த்தால் முனிவர்களை கூட நீ என்று தான் சொல்லுவார்கள். முனிவர்களை கூட, ராமன் முனிவர்களை பற்றி சொல், முனிவரிடம் பேசும்போது கூட நீ என்று பேசியிருப்பான். அப்படித்தான் நாம் விஸ்வாமித்திரரோடு ராமன் சில உரையாடல் எல்லாம் நடத்தியதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த இடங்களில் எல்லாம் ராமன் விஸ்வாமித்திரரையே நீ என்று சொல்வதைத்தான் நாம் பார்த்திருப்போம். அவ்வாறு பாடல்களில் அவர் ஒருமையில் பயன்படுத்துவதுதான் பொதுவான ஒரு வழக்கம். அரிதாகத்தான் பாடலில் அந்த பன்மை மரியாதையை பயன்படுத்துவார்கள். பெரும்பாலும் பாடல்களில் எல்லா இடங்களிலும் அந்த ஒருமை சொல்லாடல் தான் வரும். மரியாதை பன்மை என்பது மிக குறைவாகத்தான் வரும். மிக அரிதாக மரியாதை பன்மை வரும். நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் பெரும்பாலும் அந்த நாயன்மார்களை பற்றி சொல்லும் இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் பெரிய ஒரு ஒரு சேக்கிழார் மரியாதை பன்மையை தான் பயன்படுத்தியிருப்பார். அது அவர் அங்கு அவர் அந்த திட்டமிட்டே அந்த மரியாதை பன்மையை அவர் பயன்படுத்தியிருப்பார். ஏனென்றால் அவர்கள் நாயன்மார்கள், அவர்களை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அப்படி பயன்படுத்தியிருப்பார். இங்கு இது காவியம் என்பதனால் காவிய போக்கில் அந்த ஒருமையில் உரையாடல்கள் எல்லாம் அந்த ஒருமையில் அமைப்பது அந்த உரையாடலினுடைய அந்த வீச்சு குறையாமல் இருக்கும் என்பதற்காக. அது மட்டுமில்லாமல் இவர்கள் அந்த சொற்களை அந்த சீரமைப்பின் இலக்கணத்திற்குள் அடக்குவதற்கும் அது உகந்ததாக இருக்கும் என்பதனால் பாடல்களில் பெரும்பாலும் ஒருமையில் தான் சொற்களை கையாளுவார்கள். ஒருமையில் தான் உரையாடல்கள் பெரும்பாலும் அமைந்திருக்கும். இதுல வேற சந்தேகம் இருக்கு? ஆக மன்னுதி என்பது அது ஏவல் ஒருமை தான். முன்னிலை ஏவல் ஒருமை, அது முன்னிலை. முன்னே இருப்பவனை நோக்கி சொல்லக்கூடியது, முன்னே இருக்கக்கூடிய ஒருவனை நோக்கி சொல்லக்கூடியது. இதே மண்ணுகை என்று இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். மன்னுதி என்பதற்கு பதிலாக மண்ணுகை என்று இருந்ததென்றால் அது வியங்கோள் வினைமுற்றாக மாறிவிடும். வியங்கோள் வினைமுற்றாக மாறிவிட்டால் அது அங்கு ஒருமை பன்மை என்ற வேறுபாடே கிடையாது. அங்கு அது ஒருமையா பன்மையா, ஒருவரை நோக்கி சொன்னதா, மரியாதை பன்மையாக சொன்னதா, இருவரை நோக்கி சொன்னதா என்பதற்கு அங்கு அந்த மண்ணுகை என்ற வார்த்தையில் இடமே கிடையாது. அது எதற்கு வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவனை நோக்கி சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மரியாதை பன்மையாக சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பலரை நோக்கி சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மண்ணுகை என்று சொன்னால் நாம் இப்போது அந்த சொல்லை, அந்த வியங்கோள் வினைமுற்றை பல இடங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். வருக வருக என்று சொல்கிறோம். அது நாம் ஒருவரை மரியாதையாக சொல்வதற்கு அல்லது பொதுமையாக சொல்வதற்கு வருக வருக என்று சொல்லலாம். ஆனால் நம்மை ஒத்த வயதுடையவரை பற்றி சொல்லும்போது வா வா என்று கூட சொல்லலாம். வருக வருவாய் வருவாய் என்று சொல்லலாம். அவ்வாறு சொல்லும்போது அது நாம் ஒருமையில் சொல்கிறோம் என்று அர்த்தம். அதையே நாம் வருக என்று சொல்லும்போது அது வியங்கோள் வினைமுற்றாக மாறிவிடுகிறது. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம் இதுதான். ஏவல் வினைமுற்றில் அங்கு அது ஒருமையா பன்மையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இடம் இருக்கும். ஆனால் வியங்கோள் வினைமுற்றில் அங்கு ஒருமையா பன்மையா என்று தெரிந்து கொள்வதற்கு இடம் இருக்காது. இதுதான் இரண்டுக்கும் உள்ள அடிப்படையான விஷயம். ஆனால் இரண்டுமே கருத்து சொல்லக்கூடிய, இரண்டுமே சொல்லக்கூடியது ஒரே கருத்தை தான் சொல்லும். வருக என்று சொன்னாலும் வா என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான். நீ வருக என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான், நீ வா என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான். ஆனால் நீ வருக என்று, வருக என்று சொல்லும்போது அங்கு அந்த வருக என்ற சொல்லில் அது ஒருமையா பன்மையா, அந்த நீ தான், நீயை நீக்கிவிட்டால் வருக என்று சொன்னால் அங்கு ஒருமையா பன்மையா என்பது நம்மால் அடையாளம் காண முடியாது. ஆனால் வா என்று மட்டும் சொல்லும்போது அங்கு நாம் ஒருவரைத்தான் சொல்லுகிறோம், ஒரு ஒரு மனிதனை விழித்து பேசுகிறோம் என்பது அந்த வா என்ற சொல்லில் நமக்கு புரிந்து விடுகிறது. அதுதான் இந்த வியங்கோள் வினைக்கும் ஏவல் வினைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இங்கு இது ஏவல் வினை மன்னுதி என்பது, அங்கு அது ஒருமை நமக்கு தெரிந்து விடுகிறது. ஐயா நன்றி, இந்த பாடலோடு நிறைவு செய்து கொள்ளலாமா? சரி சரி, ரெண்டு பாடல் தான்.